பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள ஓங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பொண்ணு மனசு ஒரு தினசு அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். ஏய் புரிஞ்சுதா? பொண்ணு மனசு ஒரு தினசு அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் மிருகம் கூறு போட்டு கூத்தாடும் தெய்வம். அவ நினப்ப புரிவதில ஒரு ஆம்பள பொழப்பு அழியும். நீ கொஞ்சம் போல மெல்ல சிரிக்க அத்தாடி என்னவன் நீ நான் தொலைக்க பார்வையால் இருதயம் நினைக்கட்டுமா பாதத்தை இமைகளில் வருடட்டுமா நீ சொல்லும் வார்த்தைக்குள் ரசிக்கட்டுமா கோபத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் ஆவி நெஞ்சு எரியும் ஒரு வைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். உலகத்துல தம்பதிக சேர்ந்திருப்பது ஒன்னோ ரெண்டு அட வெளியில சேர்ந்து சுத்தும் வீட்டுக்குள்ள கட்டில் மட்டும் ரெண்டு இருக்கும். என் விதிய இதுதானா பெருந்தினவுக்கு பத்தியம் தானா என் ராத்திரி எரியுதடி தூக்கமில்ல ரகசியம் உடையுதடி கர்வத்தின் கர்ப்பத்தில் வளர்ந்தவளே காதலின் திமிருக்கு பிறந்தவளே கருணையால் இதயத்தை கொன்றுவிடு கல்லறையில் என்னோடு வாழ்ந்துவிடு. ஏல ஏல ஏல ஏலா ஒரு கூத காத்து இல்லை வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் தானே தானே தானா ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது?